రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దయైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. శ్రీకృష్ణ దేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంత లక్ష్మణ మునీంద్ర కృపాత్తబోధం త్రయ్యంత దేశిక యతీంద్ర షఠారి మూర్తిం గోపాల దేశిక శిఖామణిమాశ్రయామహా అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే ఉమతి కలి వినాశధ్వాంత తిగ్మాం సుజాలే నిరవధి కరుణార్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. శ్రీ విష్ణు చిత్త కులనందన కల్పవల్లీం శ్రీరంగరాజ హరిచందన యోగ దృశ్యాం సాక్షాత్క్షమాం కరుణయా కమలామివాన్యాం గోదామనన్య శరణ శరణం ప్రపద్యే. పంచకాల ప్రక్రియைகளை சொல்லிண்டு வரும்போது அதில் அஞ்சாவதாக யோகம் என்பதை பற்றி சொல்லற்கான ஒரு சந்தர்ப்பம். இப்போ முதல்ல ஆரம்பிச்சு அபிகமனம் உபாதானம் இத்யா சுவாத்தியாயம் வரைக்கும் நாலு விஷயங்களை சொல்லி முடிச்சுட்டார். 652 திருநாமம் வரைக்கும் இனிமேல் யோகம்ங்கிறத பத்தி சொல்ல போறார். யோகம்ங்கிறது ராத்திரி செய்ய வேண்டிய அனுஷ்டானம். முதல்ல இத்யா அப்படிங்கிறது மத்தியான காலத்துல வரும், அதுக்கப்புறம் சுவாத்தியாயம் அப்படிங்கிறது சாயங்காலம் வரைக்கும் இருக்கும், கடைசியில சாயம் சந்தியாவந்தனம், அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய சாயம் சந்தியாவந்தனம் ஆனப்புறம் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி ஆகாரங்களை எல்லாம் பார்த்துக்கணும் முதலான விஷயங்கள் அதெல்லாமும் சொன்னார். அதுல ராத்திரியில ஜபங்கள்ல என்னென்ன ஜபம் பண்ணலாம், எது எது பண்ணக்கூடாது, வேதாத்தியன பத்தின் நியமங்கள் என்ன, மகாபிரதோஷ நியமங்கள் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமும் சொன்னார். இனிமேல் அடுத்து யோகத்தை பத்தி ஆரம்பிக்க போற. 653 திருநாமத்திலிருந்து ராத்திரி செய்ய வேண்டியது, தூங்கறதுக்கு முன்னாடி யோகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்கணும். ஸ்ரீ பராசர சாண்டில்ய யுக்த யோக ஸ்வரூபவித் ஸ்ரீ பாஷ்யகிருத் சம்பிரதாய பிரபன்ன ஜனயோக திருக் ஞாச கத்யாத்யனுகுண விநியோக விதாயக அர்ச்சாவதார விஷய யோக உச்சித்யாபிதாயக யோகாங்க சம்ஹிருதி ஞாச ஸ்தானாச்ச மனசாதக யோகோபகாரி கரண ஸ்ராந்தி ஹேது சுஷுப்திமான். இதுவரைக்கும் யோகத்தை சொல்றார். 653 திருநாமம் ஸ்ரீ பராசர சாண்டில்யா யுக்த யோகஸ்வரூபவிது அப்படின்னு இருக்கு. ஸ்ரீ பராசர சாண்டில்யன் முதலியவர்கள் சொன்ன யோகஸ்வரூபத்தை அறிந்தவர் என் அர்த்தம். தேசிகனே சுவாத்தியாயத்தை முடிச்சப்பனம் இது வியாக்கியாதா சுவாத்தியாய அத யோகம் வியாக்கியா சியாமஹான்னு ஆரம்பிக்கிறார். ஒரு சூத்திரம் சொல்ற மாதிரி ஆரம்பிக்கிறார் கம்பீரமாக. சுவாத்தியாயம் முடிஞ்சாச்சு, இனிமே யோகத்தை பத்தி சொல்றோம். தத்ர அனன்ய பிரயோஜன அதிகர்த்தவியா யோக விசேஷ ஈதிருஷ பரமாத்மாயம் இத்தியாதினா ஸ்ரீ சாண்டில்ய ஸ்மிருத்யுக்தா பிராகேவ தரிசிதா ஸ்ரீ சாத்வதாத்யுபதிஷ்ட யோக பிரகாரானாம் அவிரோதச்ச சம்யக் சமர்த்திதா. இதுல யோகத்தை பத்தி முதல்லயே கொஞ்சம் சொல்லியிருக்கார், அதை இப்ப நினைவுபடுத்துறார். ஈதிச பரமாத்மாயம் அப்படின்னு ஆரம்பிச்சு இவன் பரமாத்மா அப்படின்னும் இவன் ஜீவாத்மா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு சேர்க்கிறது தான் யோகம். யோகம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு சேர்த்தல் என்ன அர்த்தம், யுஜ் இன்னும் தாத்துல இருந்து வந்தது இது இந்த பதம் சேர்த்தல் அப்படின்னு அர்த்தம். சேர்த்தல்னா எதை சேர்த்தல், எதனிடம் சேர்த்தல் என்று ஒரு கேள்வி வரும். நம்மையே சேர்த்தல் தான், ஏன்னா நாம பண்ற யோகம் தானே, நாம நம்மையே சேர்க்கிறோம். அதாவது ஜீவாத்மாவை சேர்க்கிறோம், பரமாத்மாவிடம் சேர்க்கிறோம் அப்படிங்கறதுனால இதுக்கு யோகம் அப்படின்னு பெயர். அதனால சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வெவ்வேறுங்கிறது இதுல ஸ்பஷ்டமா தெரியுது. ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா ரெண்டு பேரையும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனா இங்க சேர்க்கிறோம் அப்படிங்கறது தெரிய போயிட்டு, ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேர்ந்து இருக்க வேண்டியவன், தாசனாக இருக்க வேண்டியவன். ஆனா பிரிஞ்சு இருக்கான், அதை விட்டுட்டு அவனை சேர்க்கணும். அதுல மனசுனாலே ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட சேர்க்கறதுக்கு தான் யோகம் அப்படின்னு பெயர். இது ஸ்ரீ சாண்டில்ய ராணுவர் சாண்டில்ய ஸ்மிருதியில சொல்லியிருக்கார், சம்பந்தம் அப்படின்னு அர்த்தம். பராசரர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஆத்ம பிரயத்ன சாபேக்ஷா விசிஷ்டா யா மனோகதி தஸ்யாஹ பிரம்மணி சம்யோகா யோகித்யபிதீயதே என்று விஷ்ணு புராணத்தில் சாதிக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம மனச பிரம்மத்துக்கிட்ட சேர்க்கிறது தான் யோகம் அப்படிங்கிற. அதான் நம்ம மனச பிரம்மத்துக்கிட்ட சேர்க்கணும். மனசுதான் சஞ்சலமா இருக்கு, மனசு இங்க அங்க அங்க அங்க சுத்தின்னு இருக்கு, மேஞ்சின் இருக்கு, தெரிஞ்சுட்டு இருக்கு. இதை கஷ்டப்பட்டு நம்ம நிலைக்கு கொண்டு வந்து இதை பகவான் கிட்ட இதை சேர்க்கிறது தான், இதுதான் யோகம். அதனால உட்காந்து ஒரு 10 நிமிஷம் யோகம் பண்றார் அப்படின்னா 10 நிமிஷம் பகவானை சிந்திச்சுட்டு இருக்கார் அப்படிங்கறதுதான் யோகம். இப்படி பார்த்தா யோகம்ங்கிறது இதுதான் விஷயம். ஈஸ்வர பிரணிதான ஆத்வா அப்படின்னு யோகசாஸ்திரத்துல இந்த விஷயம் தான் சொல்லியிருக்கா. யோகா சித்த விருத்தி நிரோதான சூத்திரம், யோக சூத்திரம் பதஞ்சலி மகரிஷி பண்ணார், அதுதான் யோகசாஸ்திரம். அதுதான் இன்னி வரைக்கும் இருக்கிற யோகத்துக்கெல்லாம் மூலமான கிரந்தம். அதுதான் முதல்ல மூலமான கிரந்தம் பதஞ்சலி மகரிஷி அருளி செய்த யோகசாஸ்திரம். அதுல யோகா சித்த விருத்தி நிரோதா அப்படின்னார். யோகம்னா மனசெல்லாம் மனசனுடைய வியாபாரங்கள், மனசனுடைய செயல்கள், அதையெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கு யோகம் அப்படின்னு பெயர் வச்சார். ஆனா அது அந்த சாஸ்திரத்துல அப்படி ஒரு பெயர் வச்சாரே தவிர, யோகம் அப்படின்னா சேர்த்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுதான் வியாக்கரணப்படி இலக்கணப்படி கிடைக்கிற அர்த்தம். அதை வச்சு மிச்ச விஷயங்கள்லேருந்து மனசை கட்டுப்படுத்தி பரமாத்மா கிட்ட சேர்க்கிறது தான் யோகம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்காள் நம்ம ஆச்சாரியாள்லாம், நம்ம மகரிஷிகள் எல்லாரும். அவரும் கூட ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படின்னு ஒரு விஷயம் நடுவில் சொல்லியிருக்கார். பகவானை குறித்து சிந்தனை பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் அவரும் சொல்லியிருக்கார். அதனால அந்த யோக சாஸ்திரத்தில் சொன்னது தான் இது. அது மாதிரி ஸ்ரீ பாஞ்சராத்திரத்தில் பல இடங்களில் யோகங்களை பற்றி சொல்லியிருக்கா, அதுவும் இது தான். எல்லாமே பகவான் கிட்ட மனசை சேர்க்கறது தான், அதில் தான் முடியும் எல்லாம். அதுக்கான பிரகாரங்கள் தான் பலவும் சொல்லியிருக்கா. அயமேவ தோ அனன்ய பிரயோஜனஸ்ய யோகஹ க்ஷுத்ர யோகாந்தராணி தோ சித்யந்தராத்தான்யேவ யோகசாஸ்திரேஷு பத்யந்தே. இன்னும் பலவிதமான யோகங்கள்லாம் சொல்றாளே. யோகம் அப்படின்னா எத்தனையோ விதமா இருக்கு. இந்த காலத்துல யோகத்துக்கு பிரசக்தி நிறைய இருக்கு, பிரச்சாரங்கள் நிறைய இருக்கு. பலவிதமான யோகங்கள்லாம் சொல்றாளே அப்படின்னா, அயமேவது அனன்ய பிரயோஜனஸ் யோகா. சுவாமி சாதிக்கிறார் பலவிதமான யோகம் இப்ப இல்ல, அன்னைக்கே உண்டு, முன்காலத்திலையும். யவ நியமம் ஆசனம் பிராணாயாமம் அப்படின்னா இது பலவிதமா இது உபயோகப்படுத்துறது உண்டு. சரீரம் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யோகம் பண்றது என்ன ஒண்ணு உண்டு, இந்த மாதிரி பலவிதம் உண்டு. அனன்ய பிரயோஜனஸ் அப்படின்னா வேறு பலனை எதிர்பார்க்காமல் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவன் ஒருத்தன், அவன் நித்தியப்படி செய்ய வேண்டிய யோகம். அது நாம் இப்ப சொல்லிட்டு இருக்கோம் 5வது காலத்துல ராத்திரி செய்ய வேண்டிய யோகம், அது இதுதான். அது வேற எதுவும் கிடையாது. அது இந்த ஆசனம் போடுறதோ தலைகளை நிற்கிறதோ அந்த யோகம் இல்லை. இது என்னன்னு கேட்டா பகவான் கிட்ட மனசை செலுத்துதல் அப்படிங்கிற யோகம் தான் இது. இன்னும் பல விதமான யோகங்கள்ல நிறைய இருக்கு, அதெல்லாம் அந்தந்த சாஸ்திரங்கள்ல இருக்கு. அதை அங்கே பார்த்துக்க வேண்டியதுன்னு வேற என்ன அங்கே பார்த்துக்கோங்கோ. அதெல்லாம் யோகாந்தரங்கள் எத்தனையோ இருக்கு. அது அந்தந்த பலனை அபேட்சிக்கிறவாளுக்கு அந்தந்த யோக சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்க ரீதியில் அதெல்லாம் உண்டு. வேற பலனை எதுவும் அபேட்சிக்காமல் பகவத் கைங்கரியமாகவே பொழுது கழிக்கிறவன், பஞ்சகால பாராயணனா இருக்கிறவன், அவனுக்கான யோகம் இது அப்படின்னு இதை எடுத்து கொள்ற. இதைத்தான் சாண்டில்ய சொல்றார், இதுதான் பராசரர் சொல்ற, இதுதான் விஷ்ணு புராணத்தில் எல்லாம் இருக்கு அப்படின்னு அதை எடுத்து காமிக்கிற. இதுதான் பாஞ்சராத்திர சம்மிதைகள் இருக்கு. அப்போ பிருதக் பூதேஷு திருஷ்டேஷு சதுர்ஷு ஆசிரம கர்மசு சமாதௌ யோகமே வைகம் சாண்டில்ய சமமுக்தவான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. யோகம்ங்கிறது எல்லா ஆசிரமத்திலையும் சமமா இருக்கான். மகாபாரத வச்சனம் பிரம்மச்சாரி முதலான ஆசிரமங்கள் நாலு இருந்தா கூட யோகம் யோகத்தை சாண்டில்யம் சமமா சொல்றார். என்ன சமம் யோகத்துல அப்படின்னு கேட்டா, பெருமாள் கிட்ட பகவான் செலுத்தணும் அப்படிங்கறதுதான் யோகம்னா அது எல்லாருக்கும் சமம் தானே. அதனால அதை வச்சிருந்து சமமான யோகம், பொதுவா யோக பிரகாரங்கிறது எல்லாருக்கும் சமமா இருக்காது, அது அந்தந்த இதுக்கு வைத்த மாதிரி மாறும். ஆனா சமம்னு சொல்றது பகவான் கிட்ட சேர்க்கறது அப்படிங்கறது சமம் தானே அப்படிங்கிற அர்த்தத்துல இவர் யோகம் சமமா இருக்கு அப்படின்னு. உண்மையில பார்த்தான்னா இந்த யோகம்ங்கிறது எல்லாத்திலுமே வரும், அதாவது அபிகமனத்திலையும் யோகம் உண்டு, இஜ்யாலையும் யோகம் உண்டு. இஜ்யானா பெருமாள் திருவாராதனம், பெருமாள் திருவாரம் பண்ணா அப்ப பெருமாள் கிட்ட மனசை செலுத்தினாதான பெருமாள் திருவாரணம் பண்ண முடியும். மானச திருவாராதனம் அப்படின்னு ஒன்னு இருக்கு, மானச பூஜான்னு. அது மனசினால முதல்ல பகவான் கிட்ட நம்ம சமர்ப்பிச்சு அதுக்கப்புறம் அந்த பகவானுக்கு பூஜை பண்றோம், அதுவும் பார்த்தா அதுவும் ஒரு விதத்துல யோகம்தான். அபிகவனம் அப்படின்னா பெருமாள் கிட்ட போய் சேவிச்சு கைங்கரியங்களை எல்லாம் பிரார்த்திக்கிறது அபிகவனம், அப்ப அதுவும் யோகம் தான். எங்க வெளியில் இல்லாமல் பெருமாள் கிட்ட போய் பெருமாள் கிட்ட நம்ம பிரார்த்திக்கிறதும் அதுவும் ஒரு யோகம் தானே. அதனால அபிகமனம் இஜ்யா இது எல்லாமே கூட கொஞ்சம் யோகம்ங்கிறது கலந்துதான் இருக்கு. ஆனால் இப்ப சொல்ற யோகம்ங்கிறது என்ன கேட்டா யோகம் மட்டும் இது, அதெல்லாம் அபிகமனத்துக்கு அங்கமான யோகம்னு வச்சுக்கலாம், இஜ்ஜைக்கு அங்கமா இருக்கும். ஆனா வெறும் யோகம், இதுல வேற எதுவும் கிடையாது, பகவானை சிந்திக்கிறது மட்டும்தான். அந்த யோகத்தை இந்த ராத்திரி வேளையில இது செய்ய வேண்டியது, பிரதானமாக செய்ய வேண்டியது அப்படின்னு சாதிச்சிருக்காரு. அடுத்த திருநாமம் 654 ஸ்ரீ பாஷ்யகிருத் சம்பிரதாய பிரபன்ன ஜன யோகத்திற்கு. ஸ்ரீ பாஷ்யகாருடைய சம்பிரதாயத்தில் அந்த ஜனங்களுடைய யோக பிரகாரத்தை கண்டறிந்தவர், அல்லது வேற விஷயம் அர்த்தம் சொல்லலாம், பிரபன்னர்களுக்கு எம்பெருமானார் சம்பிரதாயத்தின் படியான யோகத்தை அறிந்தவர் அர்த்தம். ரெண்டு விதமா அதுக்கு அர்த்தம் சொல்லலாம். எம்பெருமானாருடைய சம்பிரதாயத்தை ஆசிரித்தவருக்கு யோகத்தை சொன்னவர் ஒரு அர்த்தம். சீபாஷியாருடைய சம்பிரதாயத்தை ஆசிரியிருக்கிற நமக்கு யோகம்னா என்ன, அது எதுக்குன்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா நம்மளுடைய உபாயம் அப்படிங்கிறது சரணாகதி, பகவான் தான் நமக்கு பலனை கொடுக்க போறான், பகவான் தான் பலனை கொடுப்பான் அப்படின்னு அவன்கிட்ட நம்மளை ஒப்படைக்கிறது தான் சரணாகதி. சரணாகதி ஏசன அப்புறம் ஒன்றும் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. அப்போ நாம வந்து இந்த யோகம் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு பகவான் கிட்ட மனசை செலுத்தி இப்படி எல்லாம் பண்ணணுமா அப்படின்னா, சீபாஷியாருடைய சம்பிரதாயத்தை ஆசிரியிருக்கவாலும் கொஞ்சம் யோகம் செஞ்சுக்கிறது நல்லது அப்படிங்கறத சாதிச்சிருக்க. ஏன்னா எம்பெருமானார் வந்து நித்திய கிரந்தத்திலையும் கத்தியத்திலையும் யோகத்தை பத்தி சொல்லியிருக்கார். யோகத்தினுடைய அனுசந்தான பிரகாரங்கள் அதெல்லாம் அதுல இருக்கு. அதனால அந்த ரீதியில நாமளும் யோகம் பண்ணணும், பிரபன்னர்களும் கூட யோகம் பண்ணணும். ஏன்னா பகவானை தியானிக்கணும், பகவானை தியானிக்கிறது தானே நமக்கு யோகம். அதனால இது ஒரு உபாயமா செய்யாட்டா கூட இதுவே ஒரு பலனாக இதை நாம செய்யறோம். சீவைகுண்ட கத்தியம் கத்தியத்திரயத்துல சீவைகுண்ட கத்தியத்துல சரணாகதி தான் மோட்சத்துக்கு உபாயம் அப்படிங்கறத ஸ்பஷ்டமா சொல்ற. அதுக்கப்புறம் சில அனுசந்தானங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற, அதெல்லாம் ஸ்வயம் பிரயோஜனமா. சரணாகதி பண்ணியாச்சு மோட்சம் கிடைக்க போறது, அப்புறம் வெறும இருப்பானே, அப்ப கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கணும். சரணாகதி பண்றவனுக்கு சந்தோஷம் என்ன கேட்டா பகவான சிந்திச்சுட்டு இருக்கிறதானே. எப்படியானால் க்ருதிதஸ்ய அரோகஸ்ய க்ஷீரான்ன போஜனவது பால் அப்படிங்கிறது ஒரு மருந்து மாதிரி, ஜுரத்தில் படுத்துட்டு இருக்கவனுக்குலாம் வேற ஒன்றும் சாப்பிட வேண்டாம், பால் சாப்பிடுங்கோ அப்படின்வா. பால் சாப்பிட்டாலே அவனுக்கு சரியாகும். ஆனால் ஜுரம் இல்லாதவன், பசியோடு இருக்கிறவன், அவனும் பால் சாப்பிட்றான். ஏன்னா அவனுக்கு போக்கியமாக இருக்கு, பசும்பால்ங்கிறது மதுரமாக இருக்கிறபடினால ஜுரம் இல்லாட்டா கூட பசியோடு இருக்கிறவன் அந்த பசும்பாலை சாப்பிட்ற மாதிரி யோகம் அப்படிங்கிறது அந்த பக்தி யோகம் எடுத்து அந்த உபாயமாக பக்தி யோகத்தை செய்கிறவாளுக்கு தான் அப்படிங்கிறது மாத்திரம் கிடையாது, நமக்கும் உண்டு. பக்தி யோகத்தை செய்கிறவனுக்கு இந்த யோகங்கிறது தான் உபாயமே, தியானம் பண்ணுறவனுக்கு இந்த யோகங்கிறது தான் உபாயமே. ஆனால் நமக்கு என்னன்னு கேட்டால், சாதாரணமானவன் பால் சாப்பிட்ற மாதிரி அவன் அந்த யோகத்தை பண்ணி அது மூலமாக தான் மோட்சத்துக்கு போகணும். அதனால் அவன் உடம்பு சரியில்லாதவன், ஜுரமாக இருக்கிறவன் பால் சாப்பிட்ற மாதிரி அவன் நமக்கு என்ன கேட்டால், உடம்பு சரியாக இருக்கிறவன் பால் சாப்பிட்றவன், உடம்பு சரியாக இருக்கும் பால் சாப்பிட்றது இருக்குது அப்படின்னு கேட்டான்னா சுயம் பிரயோஜனம், பால் நல்லா இருக்குங்கிறதுனால பால் சாப்பிட்றான். அந்த மாதிரி நாம் ஏன் யோகம் பண்ணணும் கேட்டால், யோகம் நல்லா இருக்கு, பகவானை கொஞ்சம் சிந்திச்சுட்டு இருக்கிறது ஒரு நாளில் அது கொஞ்சம் நல்லா இருக்கு, அது பிடிச்சிருக்கு. பெருமாளுக்கு வச்சு பாராயணம் பண்ணுற மாதிரி, பெருமாள் கோயிலில் போய் நேராக போய் சேவிக்கிற மாதிரி, பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுற மாதிரி ஒரு 10 நிமிஷம் பெருமாளை சிந்திச்சுட்டு இருக்கிறது கொல்லியோ, அதுவும் ஒரு ரசமாக இருக்கு. அதனால அந்த மாதிரி ரீதியாக நம்ம யோக அனுசந்தானங்கள்லாம் பண்ண, யோகத்தில் பண்ணி பகவத் அனுசந்தானங்கள்லாம் பண்ணலாம். சுவாதீனத்து வித சேதனா சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவிருத்தி பேதம் அப்படின்னு ஆரம்பிச்சு, சுவாமித்வேன சுகிருத்வேன குருத்வேன பரிகிரிஹ்ய அப்படின்னு இந்த பகவான் சீமன் நாராயணன் அப்படிங்கிறத நாம முதல்ல ஒத்துக்கிறத சொல்றார். அதுக்கப்புறம் அனன்ய பிரயோஜனமா கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அதுல ஒரு ஆசையை சொல்றார் சீதை கொண்ட கத்தியத்துல. அதுக்கப்புறம் தத் பிராப்தேஜ தத் பாதாம் புஜத்வய பிரபத்தேஹே அந்யத்து நமே கல்பகோடி சகசிரேனாபி சாதனமஸ்தி இது மன்வானஹா. பகவானுடைய திருவடியில் பிரபத்தி பண்ணுறதை தவிர எனக்கு வேறு உபாயம் எதுவுமே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு அந்த பகவானுடைய திருவடியில் சரணாகதி பண்ணணுமா. சரணாரவிந்த யுகலம் அனன்யாத்ம சஞ்சீவனேன தத்கத சர்வபாவேன சரணம் அனுவிரஜேது அப்படின்னு சொல்கிற, சரணாகதி பண்ணுங்கோ அப்படின்னார். அதுக்கப்புறம் ததஸ்த பிரத்யகம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அப்போ சொல்ல போகிற விஷயத்தை நினச்சிக்கோங்க. ஆத்மோஜீவனாய ஏவம் அனுஸ்மரேது, அப்ப சொல்ல போற விஷயத்த நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சீவைகுண்டத்தில் பகவான் ஏழு இருக்கிற பிரகாரம் என்னவோ அதை மொத்தத்தையும் சொல்லி இதை நினைச்சுன்னு பாருங்கோ, இதை நினைச்சுக்கோங்க, இதுதான் யோகம். பகவான் சீவைகுண்ட லோகத்தில் பகவான் ஏழு இருக்கிறத அந்த பிரகாரத்தை அந்த பகவானுடைய சௌந்தர்யாதிகளை அதை நினைச்சு பாருங்கோ, அது யோகம் அப்படிங்கிற. அதனால சரணாகதி பண்ணிட்டும் அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணி முடிச்சவனுக்கு அந்த யோகத்தை ஸ்பஷ்டமாகவே சொல்லியிருக்கார் சீபாஷ்யத்தில். அதனால் சரணாகதி பண்ணவனும் யோகம் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி வராது. இவன் உபாயமாக யோகம் பண்ணலை, இவன் பலனாக யோகம் பண்ணுறான். பகவானை ஸ்மரிக்கிறதே இவனுக்கு ஒரு போகமானபடினால, ஒரு ஆனந்தமானபடினால அந்த ரீதியில் யோகத்தை இவன் பண்ணுறான் என்பதாக ஆச்சு. அதனால் எம்பெருமானாருடைய சம்பிரதாயப்படி சரணாகதி பண்ணவர்களுக்கும் இந்த யோகங்கிறது உண்டு என்பதை சாதித்தார். அடுத்த திருநாமம் ஞாச கத்யாத்யனுகுண விநியோக விதாயக. பரநியாசத்துக்கு அதாவது பிரபத்திக்கு கத்யம் முதலியவற்றை அனுசரித்து உபயோக கிரமத்தை அருளியவர். சரணாகதி அப்படின்னா பரநியாசம், அதுதான் பிரபத்தி. அதை எம்பெருமானால் கத்திய திரயத்தில் பல இடத்துல சாதிச்சிருக்கார். குறிப்பாக சொல்லணும்னா மூணு கத்தியத்திலையும் சாதிச்சிருக்க, கத்தியத்திலையும் மூணு கத்தியம், மூணு கத்தியத்திலையும் சரணாகதியை சொல்கிறார். முதல்ல சரணாகதி கத்தியம் பிருஹத் கத்தியம்ங்கிறது, அப்புறம் மித கத்தியம் அப்படின்னு ரெண்டாவது, அதுக்கு ஸ்ரீரங்க கத்தியம்னு பெயர். அதுக்கப்புறம் ஸ்ரீவைகுண்ட கத்தியம். முதல்ல சரணாகதி கத்தியத்தில் சொல்லும்போது அனன்ய சரண தொட்பாதார விந்த யுகலம் சரணம் அகம் பிரபத்யே அப்படின்னு சரணாகதி சொன்னார். அடுத்து ஸ்ரீரங்க கத்தியத்துல தவ சரணாரவிந்த யுகலம் சரணம் அகம் பிரபத்யே அப்படிங்கிறார். சீவைகுண்ட கத்தியத்துலதான் இப்ப நாம பார்த்தோம், சரணாரவிந்த யுகலம் அனன்யாத்ம சஞ்சீவனேன தத்கத சர்வபாவேன சரணம் அனுவிரஜேது உபதேசம் பண்றார். இப்போ மூணுலையுமே சொல்லியிருக்க, சரணாகதி பத்தி மூணுலையுமே சொல்லிருக்க. அப்போ தினம் கத்தியத்தை நாம செய்யறோம் அப்படின்னா, தினம் கத்தியத்தை நாம சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னா, அப்ப இந்த பிரபத்தியை தினம் சொல்ற செய்யற மாதிரி யாருக்கு? ஆனா சரணாகதிங்கிறது ஒரு தடவை தானே செய்யணும். அப்ப இது ஒவ்வொரு கத்தியத்திலையும் சொல்லுவானே, அதை தினம் நம்ம அனுசந்தானம் பண்றதுக்கு சொல்லுவானே அப்படின்னா, அப்படி இல்லை, இதுக்கெல்லாம் ஒரு பிரயோஜனம் இருக்கு. இதுக்கான விநியோகத்தை அருளியவர். விநியோகம் அப்படின்னா இதை எங்க உபயோகப்படுத்தணும்? பாஷ்யகாரர் சொன்ன இந்த சரணாகதி எல்லாம் எந்தெந்த இடத்துல நம்ம உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கறதை சுவாமி தேசிகன் அழகா சொல்லியிருக்கார். முதல்ல ஸ்ரீரங்க கத்தியத்துல சொன்ன கத்திய ஒரு விஷயமானது அபிகமனத்தில் அனுசந்தானம் பண்றதுக்கு ஏற்றது. கர்த்தால அபிகமனத்துல ஸ்ரீரங்க கத்தியம் சொல்லி எம்பெருமான் கிட்ட நம்ம பிரார்த்திக்கலாம். ஏன் அப்படின்னா, அபிகமனம்ங்கிறது கர்த்தால கைகரியம் செய்யறதுக்காக பிரார்த்தனை, அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்ரீரங்க கத்தியம் இருக்கான். அதுல கொஞ்சம் வருத்தங்கள்லாம் தெரியும், நிர்வேதங்கள்லாம் நமக்கு உண்டாக்கி கைங்கரியத்துல வேகமாக நம்ம தூண்டும்படியாக அந்த கத்தியம் இருக்கிறபடினால அது அதுக்கு ஏற்றது. முதல் கத்தியமான சரணாகதி கத்தியம் அப்படிங்கிறது திருவாராசன காலத்துல அனுசந்தானம் பண்றதுக்கு நல்லது. ஏன்னு கேட்டா, பகவானுடைய சுரூபம் ரூபம் குணம் விபூதி திரு ஆபரணங்கள் முதலானது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது, விளக்கமா சொல்லக்கூடியது இது. அதனால திருவாராதன காலத்துல இதையெல்லாம் சொல்லி பகவான் அனுபவிச்சது நாம திருவாராதனம் பண்ணலாம். மூணாவது ஸ்ரீவைகுண்ட கத்தியம். இதுல ஸ்ரீவைகுண்ட லோகத்துல பெருமாள் ஏழு இருக்கிற பாங்க பற்றி சொல்றார். அது ராத்திரி யோகத்துல இந்த கத்தியத்தை சொல்றதுக்கு ஏற்றது. படுத்துக்கும் போது நம்ம எல்லாம் ஓஞ்சு படுத்துக்கும் போது ஸ்ரீவைகுண்ட லோகத்துல பெருமாள் இப்படி இருப்பான் அப்படின்னு அது சிந்தி சிந்து அவன் படுத்துக்கிறதுக்கு இது சரியா இருக்கு. அதனால கடைசியா படுத்துக்கும் போது நம்மளை பகவான் கிட்ட சமர்ப்பிச்சு ஒரு யோகத்தை பண்ணி பெருமாளோட நம்மளை சேர்த்து வச்சு அப்படியே பெருமாள் கிட்டே இருக்காவன்னு நினைச்சுட்டு படுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல போற. இத ஸ்ரீவைகுண்ட லோகத்துல ஸ்ரீவைகுண்ட கத்தியத்துல பக்தி யோகம் தியான யோகம் முதலான எல்லாம் பல விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால இதெல்லாம் இதுக்கு ஒத்தி போகும். அதனால அந்த கத்தியம் முதலானதை அனுசரிச்சு உபயோகம் நாம சொல்ல முடியும். கத்தியத்தை எங்கெங்க எந்த எந்தெந்த இடத்துல சொல்லலாம் அப்படிங்கிறதும், அந்தந்த இடத்துல சொன்ன சரணாகதி நம்ம எந்தெந்த இடத்துல உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் நாம அழகா நிர்வாகம் பண்ண முடியும் என்பதை அழகா இங்க சுவாமி தேசிகன் விஸ்தாரமா சொல்லியிருக்கார். ஸ்ரீ வைகுண்ட கத்திய கதிஹி கத்தியத்திரைய விநியோக விவேகான் தலைப்பை வச்சிருக்கார் ஸ்ரீ உத்தமூர் சுவாமி. அதனால இது மொத்தத்துக்கும் நல்ல உபயோகத்தை அருளை செய்தவர் அப்படின்னு அர்த்தம். வியாச கத்தியாத்தியனுகுண விநியோக விதாயகா சுவாமி தேசியம் கொஞ்சம் விஸ்தாரமாகவே சாதிச்சிருக்கார். பிருஹத் கத்தியங்கிறது சமாராதன காலத்திலையும், ஸ்ரீவைகுண்ட கத்தியம் அப்படிங்கிறது அது முதல்ல யாமுனாரி சுதாம்போதியும் அவகாசிய யதாமதி ஆதாய பக்தி யோகாக்கியம் அப்படின்னு சொல்றபடினால அது வந்து பக்தி யோகம் மாதிரி, அதாவது தொடர்ந்து பகவானை சிந்திக்கிறதுக்கு ஏற்றது. தொடர்ந்து பகவானை சிந்திக்கிறதுங்கிறது அந்த யோகத்துல, அதனால அந்த சமயத்துல அது ஏற்றது அப்படிங்கறத என்ன சொல்ற. அடுத்த திருநாமம் அர்ச்சாவதார விஷய யோகோச்சித்யாபிதாயக. அர்ச்சாவதார விஷயத்தை பற்றிய யோகம் உச்சிதமாவதை சொன்னவர். பகவானுடைய ரூபத்தை நம்ம மனசால தியானம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் யோகம். பகவானுடைய ரூபங்கிறது அஞ்சு இருக்கு, பரம் வியூகம் விபவம் அர்ச்சா அந்தர்யாமி. பரம்ங்கிறது ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய பகவானுடைய திருமேனி. வியூகம் அப்படிங்கிறது வாசுதேவ சங்கர்ஷனாதி திருமேனி. விபவம் தான் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள். அர்ச்சா தான் கோயிலில் இருக்க பெருமாளுடைய அவதாரங்கள். அது தவிர அந்தர்யாமி இருக்கார். இதுல எல்லாத்த காட்டிலும் அர்ச்சாமூர்த்திக்கு பிராதான்யம். அர்ச்சாவதார விஷயமா யோகம் பண்றது நமக்கு உச்சிதம், நமக்கு ஏற்றது. கோயில்ல இருக்கக்கூடிய பெருமாளோ இல்ல நம்மத்துல இருக்கக்கூடிய பெருமாளோ அவரை நினைச்சுட்டு யோகம் பண்றது நமக்கு ரொம்ப உச்சிதம் அப்படின்னு சாதிக்கிற. ஏன் அப்படின்னா, இப்ப பரம் வியூகம் இருக்கு, ஸ்ரீவைகுண்ட லோகத்துல பெருமாள் இருக்காருன்னு திருப்பார்கடல்ல பெருமாள் இருக்காருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சாஸ்திரங்கள்ல படிக்கிறோம், அந்தந்த ரூபங்களை பத்தி வர்ணங்கள் கூட படிக்கிறோம். ஆனா அர்ச்சாவதாரத்துல நேர பாக்கிறோம். அதனால இந்த பெருமாள் நேர பாக்குறபடினால இவர் சுபாசிரியம். சுபாசிரியம் அப்படின்னா நம்ம மனசுக்கு பிடி கொடுப்பார். இந்த பெருமாளை தியானம் பண்றது சுலபம். அவரையெல்லாம் ஏதோ ஒரு ரீதியில கற்பனை பண்ணி வச்சு அந்த ரூபத்தை நம்ம தியானம் பண்றதை காட்டிலும் நேர கண்ணுக்கு நேர தெரிய பெருமாளை தியானம் பண்றது நமக்கு சுலபமா இருக்கும். அதனால இதுதான் பிடிப்பு கடிதம். ஆசிரியம்னா பிடிப்புன்னு அர்த்தம். மனசுக்கு பிடி கொடுத்து தியானம் பண்ண முடியணும்னா அதுக்கேத்த மாதிரி இருக்கணும் ஒரு ரூபம். அது அர்ச்சாவதாரத்தில் உண்டு. பெருமாள் வந்து சில பேர் என்ன கேள்வி கேட்பான்னா, அர்ச்சாவதாரத்தை காட்டிலும் பர ரூபத்தில் இருக்க பெருமானை தியானம் பண்ணா விசேஷமாச்சு, சிவி குண்டத்தில் இருக்க பெருமானையே தியானம் பண்ணலாமே, இல்ல விபவாவதாரத்துல ராமகிருஷ்ணன் தியானம் பண்ணலாமே, ராத்திர நம்ம அர்ச்சையில் இருக்க பெருமாளை காட்டிலும் சாட்சாத் அவதாரம் பண்ண கிருஷ்ண தியானம் பண்ணலாமே, அது இன்னும் விசேஷமாச்சே அப்படின்னு தோணும். ஆனால் அர்ச்சையில எந்த குறவும் கிடையாது. சீவைகுண்ட லோகத்துல பெருமாள் எப்படி இருக்கானோ அதே பெருமைகளோடு கூட, அதே கல்யாண குணங்களோடு கூட, அதே மாதிரி மோட்சத்தை தரக்கூடிய மிடுக்கோடு கூட தான் பெருமாள் வந்து அர்ச்சாவதாரத்துலயும் இருக்காரு. அர்ச்சாவதார பெருமாளே மோட்சத்தை கொடுப்பார், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதை காட்டுல சீவைகுண்ட லோகத்து பெருமாள்ங்கிற ஏதாவது ஒரு விதத்துல ஒசத்தி அப்படின்னா அப்போ இந்த அர்ச்சாவதாரத்தை விட்டுட்டு அந்த பெருமாளை தியானம் பண்ணணும், இல்ல விபவாவதாரத்தை தியானம் பண்ணணும். ஆனா அப்படி கிடையாது, அவருக்கு இருக்கிற எல்லா சுபாவமும் இவருக்கு உண்டு. இவருடைய திருமணியும் சுபமா இருக்கு, இவருடைய திருமணியும் ஆச்சரியமா இருக்கு, இவருடைய திருமணம் தியானம் பண்ணா மோட்சத்தை கொடுக்க வல்லதா இருக்கு, இதுவும் ஆனந்தத்தை கொடுக்க வல்லதா இருக்கு. என்ன குறை இருக்கு இங்க? ஒரு குறவும் இல்லையே. அதை காட்டில் இது இன்னும் விசேஷமா இருக்கு. ஏன்னா என்னானாலும் சரி அந்த பரவியூக திருமணியை நம்ம நேர பார்க்கல, அர்ச்சாவதார திருமணியை நேர பார்த்து வந்திருக்கோம். அதனால நம்ம கண்ணுக்கு நேர பார்க்கிறபடினால நமக்கு இதுல பழக்கம் நிறைய இருக்கிறபடினால இதை தியானம் பண்றது சுலபம், அதை தியானம் பண்றது கஷ்டம். அதனால நமக்கு இதுதான் பொருத்தமானது அப்படின்னு சொல்ற. இத மகான்களும் சொல்லியிருக்கா, யோகத்துல தியானம் பண்றதுக்கு ஏற்ற உருவம் அர்ச்சாவதார உருவம் அப்படிங்கறத பல பேர் சொல்லியிருக்கா. குறிப்பா சௌனகர் சொல்லியிருக்கார், சௌனகர் அர்ச்சாவதாரத்துல நிஷ்டரவர். அவரே சொல்லியிருக்கார் இந்த பகவானுடைய திருமேனிய ஆபீட்டாத் மௌலி பரியந்தம் அப்படிங்கிற மாதிரி, சுரூபாம் பிரதிமாம் விஷ்ணோ பிரசன்ன வத நேக்ஷணம் கிருத்வா ஆத்மன பிரீத்திகரியம் சுவர்ண ரஜதாதிபிஹி தாம் அர்ச்சையேத்து தாம் பிரணமேத்து தாம் யஜேத்து தாம் விசிந்தையேத்து விசத்யபாஸ்தோஷஸ்து தாமேவ பிரம்மரூபிணீம் அப்படிங்கிறார். பகவானுடைய அர்ச்சாவதார திருமேனியை அர்ச்சனை பண்ணலாம், சேவிக்கலாம், பிரதட்சிணம் பண்ணலாம், அவருக்கு நிவேதனங்கள்லாம் பண்ணலாம், அவரையே தியானம் பண்ணலாம். கிருத்வா ஆத்மன பிரீத்திகரியும், நமக்கு பிரீத்தை செய்யறதுக்காக பகவான் எழுதிருக்கார். அப்படி பகவான் எழுதிருக்கிறதாக நம்ம பாவிச்சு, நமக்காக பகவான் எழுதிருக்கிறதா பாவிச்சு நம்ம எல்லாம் செய்யலாம். பகவானை பிரதிஷ்டை பண்ணி அர்ச்சாவதாரத்தில் ஏல பண்ணி செய்யலாம் அப்படின்னு தெரியுது. அப்போ சௌனக மகரிஷி, அதாவது சௌனக மகரிஷி சௌனக மகரிஷி திருப்பி திருப்பி சொல்றது காரணம் என்ன கேட்டா, இது ஏதோ நம்ம சம்பிரதாயத்துல நாம சொல்றோம் எம்பெருமானார் சொன்னார் அவ்வளவுதான், முன்காலத்துல ரிஷிகள்லாம் இதெல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் சில பேர் சொல்லுவா, அவெல்லாம் வெறுமை யாகம் தான் பண்ணிட்டு இருந்தா, இதெல்லாம் ஒன்றும் பண்ணல இப்படி எல்லாம் வெறுமை சொல்லிட்டு இருப்பா. அதெல்லாம் கிடையாது, எல்லா ரிஷிகளும் அருளை செய்த விஷயம்தான். ஸ்ரீ வைகானசத்திலயும் ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கான், மானசி ஹோம பூஜா சேர பூஜா சேதி சாத்ரிதா அப்படின்னு பகவானுடைய பூஜையை பத்தி சொல்லச்ச, மானச பூஜா ஹோம பூஜா பேர பூஜான்னு மூணு இருக்கான். மானச பூஜானா மனசினாலே பகவானை பூஜை பண்றது, அதுக்கப்புறம் ஹோம பூஜா ஹோமங்கள் முதலானது, பேர பூஜா அப்படின்னா அர்ச்சாவதார பூஜா. அதுல மூணையும் பண்ணி சொல்லிட்டு தஸ்மாத் திரையானா மேதேஷாம் பேர பூஜா விசிஷ்யதே, இது மூணுல பேஜ பூரி தான் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு வேற சொல்லிடுவார் வைகான சாஸ்திரத்துல. அதனால இப்படின்னா வைகான சாஸ்திரத்துல அவளுக்கு வந்து ஹோமாதிகள்னாலே பகவான் ஆராதனை பண்றதை காட்டிலும் கோயில்ல இருக்கிற அர்ச்சாமூர்த்திக்கு திருவாரம் பண்ற விசேஷம் அப்படிங்கிறது வைகான சாஸ்திரத்தை சொல்ற அப்படினால, அதுவும் பிரமாணமா இருக்கிற அப்படின்னால அதையும் எடுக்கிற சுவாமி தேசி. அதனால அந்த பேரத்துல இருக்கக்கூடிய பிம்பத்துல இருக்கக்கூடிய கோயில்ல இருக்கக்கூடிய இல்ல ஆத்துல இருக்கக்கூடிய அர்ச்சாவதார மூர்த்திய தியானம் பண்றதுதான் நமக்கு உச்சிதமா இருக்கும். அது சிரேஷ்டமானதும் கூட வைகாசத்துல சொன்னபடி அது ரொம்ப உசந்து. அதுக்காட்டுல வேற எங்கேயோ தேடி கேடி போ, இருக்கிற இடத்தை விட்டு வேற எங்கேயோ தேடி கேடி போக வேண்டாமே. அதனால சௌனகர் முதலானவர்களும் வைகான சாஸ்திரக்காரர்களும் ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்ல, நாதமுனிகள் முதலான ஆச்சாரியர்கள் கூட அச்சாவதாரத்தை தான் தியானம் பண்ணா அப்படின்னு தான் கிடைக்கிறது சம்பிரதாயத்துல. எனவே எல்லா பகவத் ரூபங்களும் விசேஷமா இருந்தா கூட அர்ச்சா ரூபம் நமக்கு ரொம்ப யோகத்துக்கு ஏற்றது, இது தாழ்மையானது அல்ல. இது எல்லாத்துக்கும் போல பெருமை இதுக்கும் உண்டு. எல்லாத்துக்காட்டிலும் ஒரு பெருமை அதிகப்படி என்னன்னு கேட்டா நம்மளால பார்த்து யோகம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான், மற்றதுக்கெல்லாம் அந்த பெருமை கிடையாது. அதனால இந்த ரூபத்தை தியானம் பண்ணி யோகத்தை அனுஷ்டானம் பண்றது தான் நல்லது, அதுதான் உச்சிதமானது என்று சாதிக்கிற. அடுத்தது யோகாங்க சம்ஹிருதி ஞாச ஸ்தான ஆச்சமன சாதகா. யோகத்துக்கு அங்கமான சம்ஹார ஞாசத்தையும் ஸ்தானங்களையும் ஆச்சமனத்தையும் சாதித்தவர் என்ன அர்த்தம். இப்போ யோகத்தை பத்தி சொல்ல போற, அதுல எப்படி யோகம் பண்ணணும் அப்படிங்கிறது யோகசாஸ்திரத்தில் இருக்கு, பகவத்கீதையும் முதலானதுல இருக்கு. இந்த இடத்துல சுவாமி சொல்றாரு என்னன்னு கேட்டார்னா, சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஜப ஹோமங்கள் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஆசனத்துல உட்காந்துக்கணும், இல்ல சயனத்துல உட்காந்துக்கணும். ஆச்சமிய பிரயதோ பூத்வா ஜாத்வா பரம பூருஷம் யோகாசனே சமாசீனா இங்கீத ஆத்மானமாத்மனி யதோக்தேன பிரகாரேன யதாசக்தி சதுர்முக சம்ஹார க்ரமம் ஆசிரித்ய தத்வானி ஆத்மனி சம்ஹரேது. இதுல பல விஷயங்கள் சொல்லியிருக்கார். முதல்ல என்ன கேட்டா ஆச்சமிய ஆச்சமணம் பண்ணி சுத்தமா இருந்துக்கணும். ரெண்டாவது யோகாசனே சமாசீனா யோகாசனத்துல இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கேட்டா சம்ஹார க்ரமமாசிரித்த தத்வானி ஆத்மனி சம்ஹரேது. தத்துவங்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணிக்கிறோம். பூத்த சுத்தியில எப்படி பண்றோமோ அதே மாதிரி தத்துவங்கள் என்ன இருக்கோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லி சம்ஹாரம் பண்ணிக்கிறோம். ஆத்மானஞ்சாபி ஹிருத்பத்மே, மனசுக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கான் இல்லையோ அதுல பரமாத்மனி விஷ்டிதே சம்ஹரேது. அந்த ஹிருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா கிட்ட இந்த ஜீவாத்மாவை சேர்த்து வைக்கணும். இத்தேஷ கதிதோ பிரம்மன் யோக கால, இப்படியாக யோகத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற. அதனால ஆசவனம் செய்யறதுங்கிறது சுத்திக்காக. அதுக்கப்புறம் தத்துவ சம்ஹாரம் அப்படின்னு ஒண்ணு திருவாராதனத்துல பூத சித்தியில உண்டு. அதே மாதிரியான ஒரு சம்ஹாரத்தை இங்க பண்ணிக்கணும். அதாவது ஒண்ணு ஒரு தத்துவமா குறைச்சு குறைச்சு குறைச்சு லயம் அடைய வச்சு இப்படி மனசுக்குள்ள தியானம் பண்ணி கடைசியில பரமாத்மா கிட்ட ஜீவாத்மா சேர்ந்து விடுறான் அப்படிங்கறது வரைக்கும் வச்சுக்கணும். இதுக்கு சம்ஹார ஞாசம் அப்படின்னு பெயர். சம்ஹார கிரமத்தில் ஞாசம்னா வைத்தல், சம்ஹார கிரமத்தில் மந்திரங்களை வைத்தல் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அப்படி அதுக்கு மந்திரம் உண்டு ஒன்னு ஒன்றுத்துக்கும், அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி அப்படி வைக்கணும். அதுக்கு முன்னாடி அதை உட்காந்துக்கணும். யோகத்துக்குல யோகம் பண்றதுக்கு எந்த மாதிரி ஆசனத்துல உட்காரணுமோ அந்த மாதிரி ஆசனத்துல அதை உட்காந்துக்கணும். இந்த மாதிரி யோகம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான அங்கங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பரிசியாக சுவாமி தேசன் அருளி செய்கிறார். அடுத்தது யோகோபகாரிகரணி ஹேது சுசுத்திமான. இது வரைக்கும் யோகத்தை பத்தி சொல்லியிருக்கார், யோகங்கள்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு. இனிமே அடுத்தது நித்ரா. நித்ரானா சுசுப்தி, தூக்கம் உறக்கம். யோகம் பண்ணி முடிச்சாச்சுன்னா ராத்திரி வெளில அதுக்கப்புறம் தொடர்ந்து தூக்கம் வரும். அதை பத்தியான திருநாமங்கள் இனிமே வரப்போகுது. யோகோபகாரி கரண சாந்தி ஹேது சுசுப்திமான கட்வாதி ரூப பிரம்மாதி சம்பரிஷ்வங்க பாவனா சாஸ்திரீய சயனீயாதி நியமாதி விதாயக ஸ்வராஜ்ய பகவத் பாத சரோஜன்யஸ்த சீர்ஷக நித்ராரம்பச்சேத காரியமாதவத் தியான கீர்த்தன. அப்படிங்கறது வரைக்கும் இந்த விஷயம் இருக்கு. சுசுப்தி விஷயம் தூங்கறத பத்தி இருக்கு. உறக்கத்தை ஏற்பவர் அப்படி முதல் திருநாமத்தில் இருக்கு. யோகோபகாரி கரண சிராந்தி ஹேது சுசுப்திமான். ஏன்னா பொதுவா என்ன தோணும்னா தூங்கக்கூடாதுன்னு. தூக்கங்கிறது மோசமானது, தூக்கங்கிறது தமோ குணத்தினாலே வரக்கூடியது. தூக்கத்துக்கு நேர் எதிர் தான் ஞானம், பிரபோதம். பிரபோதம் முயற்சின் இருக்கிறது, முயற்சின் இருக்கிறதா கண்ணு திறந்திருக்குன்னு அர்த்தம் இல்லை, ஞானத்தோடு இருக்குன்னு அர்த்தம். தூக்கத்துல ஞானம் கிடையாது. அதனால ஞானம் இல்லாமல் இந்திரியங்கள் எல்லாம் ஒன்னு செயல்படாமல் ஞானம் இல்லாமல் இருக்கிறது தூக்கம். இந்திரியங்கள் எல்லாம் செயல்பட்டு ஞானத்தோடு இருந்தால் அதுக்கு விழிப்பு அப்படின்னு பெயர், விழித்த நிலை அப்படின்னு பெயர். இதுல விழித்த நிலை தான் சாஸ்திரம் சொல்லும். ஏன்னா அப்பதான் பகவத் கைங்கரியம் முதலானதோ இன்னும் என்னென்ன அனுஷ்டானங்களோ எல்லாம் வரும். தூக்கங்கிறது மனுஷன் செய்ய வேண்டியதுல ஏதோ வந்துருத்து தூக்கம் வருதுன்னா தூங்குறோம் அப்படிங்கிற விஷயம் வேற. அது கட்டாயம் தூங்கணும் அப்படிங்கிறதோ, தூங்கினா விசேஷம் அப்படின்னும் சாஸ்திரம் இப்படி எல்லாம் கூட சொல்லுவான், இப்படி எல்லாம் உண்டா அப்படின்னு கேட்டா தூக்கத்தை பத்தி தேசியம் சொல்லணுமா நமக்கு அப்படின்னா, அப்படி இல்லை தூக்கத்தை ஏற்றவர்னா இந்த திருநாமத்துல தூக்கத்தை ஒத்துன்னு இருக்க தேசியம் தூங்கணுங்கிற. ஏன்னு கேட்டா இந்திரியங்களுக்கெல்லாம் ஓய்வுக்கு காரணமான உறக்கத்தை ஏற்பவர். இந்திரியங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓய்வு கொடுக்க வேண்டியிருக்கு. இந்தியங்கள்லாம் ஓயாத உழைக்கிறபடினால அதனுடைய சக்தி குறையும், அதுகளுக்கு ஒரு களைப்பு வரும், கண்ணுக்கு களைப்பு வரும். அந்த களைப்பு போக்குறதுக்காக இந்திரியங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவையா இருக்கு. அந்த ஓய்வை கொடுத்தாதான் அடுத்து தொடர்ந்து இந்திரியங்கள் செயல்படும். ராத்திரி தூங்கினாதான காத்தால எழுந்து இவன் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் பண்ண முடியும். சந்தியாவந்தனாதிகளோ அனுஷ்டானாதிகளோ ராத்திரி தூங்கல அப்படின்னா காத்தால எதுவும் நடக்காது, காத்தால தூக்கம் தான் வரும். இது நமக்கு பிரகிருதி. எத்தனையோ விதமான வியாபாரங்கள்ல ஈடுபட்டு இருந்த நம்ம இந்திரியங்களுக்கு தூக்கங்கிறது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுக்கு. அதனால என்ன பண்ணணும் கேட்டா, ராத்திரி வேளையில நித்ரா காலத்துல அந்த நித்தியம் வந்து வருமானால் அதை தவிர்க்க கூடாது. தூக்கம் வேண்டாம் நான் தூங்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. யோகம் செய்யறவாளுக்கு என்ன கேட்டா தூக்கங்கிறது முக்கியம். யோகம் செய்யச்சே இல்லை, செஞ்சு முடிச்சப்புறம். ஏன்னு கேட்டா யோகம் செய்யறதுக்கு ரொம்ப உபயுக்தமா இருக்கு. இது யோகத்தை செய்யறதுக்கு நன்னா செய்யறதுக்கு இதுதான் உபயோகப்படும் நமக்கு. இப்போ இன்னைக்கு செய்யற தூக்கம்ங்கிறது நாளைக்கு யோகத்துக்கு உபயோகப்படும். இந்த தூக்கம் தூங்கல அப்படின்னா நாளைக்கு யோகத்துல தூங்கிடுவான், தியானத்துல தூங்கிடுவான், ஆராதனத்துல தூங்கிடுவான். ஏன்னு கேட்டா இந்திரியங்கள்லாம் நன்னா இருந்தா தானே யோகம் பண்ண முடியும். இந்திரியங்கள் நல்லா இருந்தாலும் தூங்கினாதானே இந்திரியங்கள் நல்லா இருக்க முடியும். அதனால நல்லபடியான யோகம் வரணும் அப்படின்னா இந்திரியங்கள் நல்லா இருக்கணும். நல்லபடியான இந்திரியங்கள் வேணும்னா நல்ல தூக்கம் வேணும். அதனால எப்போ நித்ரை வருதோ அப்போ அந்த நித்ரையை ஏத்துக்கணும் அப்படின்னு இதை சொல்ற. தூங்க மாட்டேன்னு சொல்றது விசேஷம் இல்லை, தூங்குறதுதான் விசேஷம். யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சொப்னா போயம் பகவத்கீதையில கண்ணனே சொல்றா, ஆகாரமும் தூக்கம் இது ரெண்டுமே திட்டமா இருக்கணுங்கிற. ரொம்ப அதிகமான ஆகாரமும் அதிகமான தூக்கமும் கூடாது. அடியோட ஆகாரமே இல்லாமல் அடியோட தூக்கமே இல்லாமல் இருக்கவும் கூடாது. யோகியை பத்தி சொல்லச்ச சொல்ற கண்ணன், அதிகமான ஆகாரம் அதிகமான தூக்கம் இருந்தா அவன் போகப்படுறான். அடியோட ஆகாரமே இல்லை, அடியோட தூக்கமே இல்லை, நான் பகவான் தான் நினைச்சிட்டு இருப்பேன், சாதமே சாப்பிட மாட்டேன், தூங்கவே மாட்டேன் அப்படின்னா அதுவும் சரியில்லை, அதுவும் நடக்கிற காரியம் இல்லை. பின்ன என்ன கேட்டா யுக்த ஆகார விகாரஸ்ய திட்டமான ஆகாரம், யுக்த சொப்னா திட்டமான தூக்கம். திட்டமான ஆகாரம் திட்டமான தூக்கம் இருந்தாதான் அவன் யோகத்தை சாதிக்க முடியும். இல்லாட்டா யோகத்தை சாதிக்க முடியாதுன்னு பகவத்கீதையில கண்ணனே சொல்றான்னா. அதனால இந்திரியங்களுக்கு ஓய்வு கொடுக்கறதுக்காக பகவானே செஞ்சிருக்க ஒரு பெரிய ஏற்பாடு தூக்கம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கு பெரிய வரப்பிரசாதம் இது தூக்கம்ங்கிறது. ஏன்னா ஒரு நாளைக்கு 6 மணி காலம் தூங்கினாதான் மறுநாள் நமக்கு திட்டமா நின்னா அமைஞ்சிருக்கு. எப்பவுமே தூங்காம வேலை செஞ்சுட்டே இருந்தோம்னா அது சரியா இருக்காது. பெருமாள் அழகா நமக்கு தூக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணி அந்த தூக்கத்துல பெருமாள் தன்கிட்ட ஜீவாத்மா வச்சுக்கிறாராம். பின்னாடி வரப்போடுது அடுத்த திருநாமங்கள்ல தான் வந்து ஜீவாத்மாவை அணைச்சிண்டு ஜீவாத்மாவுக்கு தேவையான ஓய்வை தான் கொடுத்து அதுக்கப்புறம் ஞானத்தை கொடுத்தா தூங்கி எழுந்துக்கும் போது புத்துணர்ச்சியோட ஃப்ரெஷ்ஷா எழுந்துக்கிறான். இவன் மறுநாள் என்ன காரியம் செய்யணும்னாலும் தயாரா இருக்கான். அதனால கர்த்தாலிருந்து அனுஷ்டானங்கள் செய்ய வேண்டியதுக்கான அன்னன்னைக்கு அடுத்தடுத்த தினம் வருதோ இல்லையோ, சூரிய அஸ்தமனம் ஆச்சுன்னா வருது, சூரியன் வருது, சூரியன் வந்தாச்சுன்னா அவனுக்கு செய்ய வேண்டிய காரியம் இருக்கு, கர்த்தவியம் தெய்வ மாண்டிகம்னு. அப்ப அதுக்கு தேவையான ஒரு புத்துணர்ச்சி ஒண்ணு வேணும் இல்லையோ, அதை கொடுக்கறதே இந்த தூக்கம் தான். ஆனா பகவானே இப்படி ஏற்பாடு அழகா பண்ணிருக்க அப்படின்னால இதை நாம ஏத்துக்கணும். தூக்கம் வரும்போது தூங்கணும், இது தமஸ்காரியம் ஆச்சே தூக்கம்ங்கிறது அஜ்ஞானம் எதிராச்சே அப்படின்னா நினைக்காமல் தூங்கணும் அப்படின்னாரு. அடுத்த திருநாமம் கட்வாதிரூப பிரம்மாதி சம்பரிஷ்வங்க பாவனா. கட்டில் முதலிய ரூபத்திலாகும் பிரம்மம் முதலியவற்றையும் அனைத்திருத்தலையும் எண்ணுபவர். அதாவது தூங்குறதுனா என்ன அப்படிங்கறத பத்தி நிறைய சொல்லியிருக்கா. தூங்குறதுனா ஞானம் இல்லைங்கிறதுதான், இந்திரியங்கள்லாம் எல்லாம் அதாவது வேலையை நிறுத்தின்றதும், கண்ணு மூடின்றதும், காதெல்லாம் பெரிய அளவுல ஈடுபடாது, குறிப்பா மனசு வந்து சாந்தமா இருக்கும். அந்த சமயத்துல ஜீவாத்மா எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டா அது வேதத்துல பல விதமா சொல்லியிருக்கு. அதுக்காக சீபாஷ்யத்துல ஒரு அதிகரணம் இருக்கு, ஒரு விசாரம் பண்ணிருக்காரு. ஜீவாத்மா எந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு விசாரம் பண்ணி அதுல வேதத்துல மூணு விதமா சொல்லியிருக்கான். ஒண்ணு என்னன்னு கேட்டானா, நாடியில ஜீவாத்மா இருக்கான், நாடிகள் இருக்கு உடம்புக்குள்ள சரீரத்துக்குள்ள, அந்த நாடிகள்கள்ல ஜீவாத்மா இருக்கான் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. இன்னொன்னு என்ன கேட்டா, நாடிகளுக்கெல்லாம் மேல புரீதத்துன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு மாம்ச பிண்டம் ஒண்ணு இருக்கு, அதுல ஜீவாத்மா இருக்கான் அப்படின்னா. இன்னொரு இடத்துல என்ன கேட்டா, தூங்கும் போது ஜீவாத்மாவானவன் பரமாத்மா கிட்ட இருக்கான் அப்படின்னு இருக்கு. அப்ப நாடியில இருக்கானா, புரீதத்து அப்படிங்கிற மாம்சத்துல இருக்கானா, இல்ல பரமாத்மா கிட்ட இருக்கானா அப்படின்லாம் அவர் விசாரம் பண்ணியிருக்கார். விசாரம் பண்ணா கடைசியில என்ன சொல்றான் கேட்டா, பரமாத்மால தான் இருக்கான், ஆனா இந்த இங்க இருக்கான்னு வேதம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதுலயும் இருக்கான். அதான் ஒண்ணு மேல ஒண்ணு, நாடி புரீத்தத்து பரமாத்மா, நாடிகள் இருக்கு, நாடிகளுக்கு மேல புரீத்தத்து இருக்கு, புரீத்தத்துக்கு மேல பரமாத்மா இருக்கான், அந்த பரமாத்மா கிட்ட ஜீவாத்மா இருக்கான் அப்படின்னா இப்ப நாடியில இருக்கான்னு சொன்னதும் சரிதானே, அதுக்கு மேலதான் இருக்கான் இவன். பிராசாத கட்வா பரியங்க நியாயா அப்படின்னா, அதாவது சம்ஸ்கிருத்தில் இந்த நியாயத்தை சொல்றான். மாடியில தூங்குறான் அப்படின்னா, கட்டில தூங்குறான் அப்படின்னா, மெத்தையில தூங்குறான் அப்படின்னு மூணு சொன்னான். மூணுல எது சரி, மாடியில தூங்குறானா, கட்டில தூங்குறானா, மெத்தையில தூங்குறானா, மூணு சொல்லு, ஏதாவது ஒண்ணு சொல்லுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மூணுமே சரி, மாடி ஒண்ணு இருக்கு, மாடியில கட்டில் இருக்கு, கட்டில மெத்தை இருக்கு, அந்த மெத்தையில தூங்குறான்னு வச்சுப்போம். அவன் மாடியில தூங்கினாலும் சொன்னாலும் சரிதான், கட்டில தூங்குறான்னு சொன்னாலும் சரிதான், மெத்தையில தூங்குறான்னு சொன்னாலும் சரிதான். இதுதான் பிராசாத கட்வா பரியங்க நியாயான்றைய. அதே மாதிரிதான் இங்க ஜீவாத்மா எங்க தூங்குறானா, வேதத்துல பலவிதமா சொல்லியிருக்கேன். தூங்கும்போது ஜீவாத்மா எங்க இருக்கான்னா, நாடியில இருக்கானா, அப்படி இல்லாட்டானா புரீத்தத் அப்படிங்கிற மாம்சத்துல இருக்கானா, அந்த புரீத்தத்துங்கிற மாம்சம் ஹிருதயத்துல இருக்கு அதுல இருக்கானா, இல்ல பரமாத்மா கிட்ட இருக்கானா, மூணு விதமா வேதத்துல சொல்றதையும் கேட்டா மூணுலயும் இருக்கான். ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கு, அது மூணாவது மேல இருக்கிறவர் பரமாத்மா, அவர்கிட்டதான் ஜீவாத்மா, அவர் அனைச்சுன்னு அங்க இருக்கான். அதனால கட்வாதி ரூப பிரம்மாதி, கட்டில் முதலான ரூபத்தில் இருக்கக்கூடிய பரபிரம்மம் முதலானதுல சம்பரிஷ்வங்க, அதை அனைச்சுண்டு பரமாத்மா அனைச்சுண்டு ஜீவாத்மா இருக்கானா. ஜீவன் தூங்கும் போது பரமாத்மாவை நின்று அனைச்சுண்டு தூங்குறான். அவனுக்கு உள் விஷயம் எதுவும் தெரியாது, வெளி விஷயம் எதுவுமே தெரியாது அப்படின்னு வேதம் சொல்றது. நான் பாக்கியம் கிஞ்சன வேத நான் அந்தரம், ஏன்னு கேட்டா அந்த சத்து அப்படிங்கிற பிரம்மத்தோடு கூட அவன் பரிசுங்கத்துல இருக்க அப்படின்னால, அணைச்சிண்டு இந்திரியங்கள்லாம் ஓய்வெடுத்துட்டு இருக்க அப்படின்னால, உள்ள என்ன வெளியில என்ன எதுவுமே தெரியாது. இவனுக்கு என்ன ஞானம் இருக்கு, இவன் பண்டிதனா என்னங்கிறதும் தெரியாது. வெளியில இவன் வந்து யாராத்துல இருக்கான், இவன் என்ன ஆனா பெண்ணாங்கிறது கூட தெரியாது. அதனால அந்த மாதிரி தூக்கங்கிறது பரபிரம்மத்தை கிட்ட நாம சேர்ந்து அவன்கிட்ட இருக்கிறது தான் தூக்கம் அப்படிங்கறதையும் நம்ம நினைச்சுக்கணும். அதுக்காக அந்த விஷயத்தையும் கருளி செய்யற. அடுத்தது சாஸ்திரீய சயனீயாதி நியமாதி விதாயக, சாஸ்திரம் கூடிய படுக்கை மொழியவற்றின் நியமம் முதலியவற்றை விதித்தவர். தூங்கச்ச எப்படி படுத்துண்டா என்ன அப்படின்னு கேட்க முடியாது. இதுக்கு சாஸ்திரம் இருக்கு. இந்த மாதிரி தான் தூங்கணும், இதனால்தான் படுத்துக்கணும் அப்படின்னு நம் தேசியம் சாதிக்கிறார். எத் கரோஷி இத்தியாதி பிரஸ்தானேன நித்ராமபி சமாராதனத்தே நமன்யமானஹா. தூக்கம் வரைச்ச இதுவும் ஒரு பெருமாள் ஆராதனை நினைச்சுக்காமா. ஆக இப்ப தூங்கினாதான நாளைக்கு கைங்கரியம் செய்ய முடியும். பெருமாள் நமக்கு தூக்கத்தை கொடுத்துருக்காரு, சந்தோஷத்தோட அதை ஏத்துக்கணும். சம்சுத்த சுஷ்க கால அலம்பிண்டு அதுக்கப்புறம் கால் உலர்ந்த அப்புறம் சுத்தமான காலோட படுத்துக்கணும். வெளியில வெளியில போயிட்டு வந்து அழுக்கு காலோட வந்து படுத்துட்டா மொத்தமே அழுக்கா போயிடும். படுத்துக்க இடம் உட்பட எல்லாம் அழுக்கா போயிடும். ஆனா காலை சுத்தமாக்கிக்கணும். ஆனா ஈரக்காலோடையும் படுத்துக்க கூடாது. ஆகாரம் பண்ணச்ச ஈரக்காலோட ஆகாரம் பண்ணணும், தூங்கச்ச உலர்ந்த காலோட இருக்கணும். அதனால சுத்தமாயும் உலர்ந்ததாகவும் இருக்கக்கூடிய பாதங்களோட கூட வந்து படுத்துக்கணும். சாஸ்திரோக்த பிரகாரேண சமுச்சிதே ஸ்தானே சாஸ்திரியே சயனியே. சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அந்த ரீதியில சமுச்சிதமான ஸ்தானத்துல நல்ல ஸ்தானத்துல இவன் படுத்துக்கணும். சாஸ்திரம் சொன்ன நியமங்களோட கூட தூங்கணும். சாஸ்திரம் எந்த மாதிரி இடத்துல படுத்துக்கணும் அப்படின்னா கண்ட இடத்துல அசுத்தமான இடத்துலலாம் படுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். அதனால அதுக்கேத்த மாதிரி எடுத்துக்கணும். சாஸ்திரியே சயனியே, சாஸ்திரியமான படுக்கை, நல்ல படுக்கையா பார்த்து சாஸ்திரத்தில் சொன்ன மாதிரி தீட்டோட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி படுக்கையெல்லாம் இல்லாமல் நல்ல படுக்கையில் இருக்கணும். சாஸ்திரியே சயனியே சோதித்த திக்ஷிரா, எந்த பக்கம் தலை வச்சுக்கணும் அப்படின்னு கூட சாஸ்திரத்தில் இருக்கு. வடக்கு தலை வைக்கக்கூடாது முதலான நியமங்கள்லாம் உண்டு. அதனால அந்த நியமங்களுக்கு எத்துண்டு அது மாதிரி ஊருக்குள்ள கோயில் கிட்ட இருக்கோம்னா அந்த கோயில் பக்கம் கால் நீட்டக்கூடாது, ஆற்றுல பெருமாள் பக்கம் கால் நீட்டக்கூடாது. அந்த மாதிரியான நியமங்கள்லாம் உண்டு. தீட்டோட படுத்துக்க கூடாது அப்படின்னு இருக்கு. துணி இல்லாமல் அதாவது வஸ்திரம் இல்லாமல் இவன் வந்து தூங்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. உடுத்தின்ற வஸ்திரத்தோட தூங்கினே தவிர வஸ்திரம் இல்லாமல் தூங்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. அதனால இந்த மாதிரி தூக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நியமங்கள் எல்லாத்தையுமே பரிபாலனம் பண்ணணும். ஸ்ரீ சாண்டில்ய ஸ்மிருத்தியா துக்த பிரகாரேண, சாண்டில்ய ஸ்மிருத்தியில என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிருக்காராம். அந்த ரீதியில் என்ன பண்ணணுங்கிறது அடுத்த திருநாமத்தில் வரப்போறது. அதனால சாஸ்திரிய சயனியாதி நியமாதி விதாயகா, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட படுக்கை முதலானது முதலான நியமங்கள், படுக்கை நியமம், திசை நியமம், ஸ்தல நியமம், அதாவது எந்த இடத்துல இருக்கணும்னு அதெல்லாத்தையும் சொன்ன. அது மட்டும் இல்லை, இன்னும் பலது சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதும், துணியோட தூங்கணும் அப்படிங்கிறதும் இதெல்லாம் சொன்ன. அடுத்த திருநாமம் ஸ்வராஜ்ய பகவத் பாத சரோஜன்யஸ்த சீர்ஷகா. தான் ஆராதிக்கும் பெருமானது திருவடி தாமரைகளில் தலையை சமர்ப்பித்தவர். தூங்கும்போது நம்ம பகவானை அணைச்சிட்டு தூங்குறோம் அப்படின்னு உபநிஷத்து சொல்றது. அதுக்கேற்ற மாதிரி பகவான் கிட்ட நம்ம தலையை சமர்ப்பிச்சு பகவானுடைய திருவடியில் நம்ம தலையை சமர்ப்பிச்சு நம்ம தூங்குறதா நினைச்சுக்கணுமா. அது எந்த பெருமாள் நினைச்சுக்கணும்னா ஸ்வராஜ்ய தேவதாங்கிற தன்னுடைய ஆராத்ய தேவதை. தான் எந்த பெருமாளை ஆராதனை பண்றானோ அந்த பெருமாளை நினைச்சுண்டு அவருடைய திருவடியில் தன்னுடைய சிரஸ் இருக்கிறதா நினைச்சுண்டு ஸ்வராஜ்ய பகவதா சரணாரவிந்தையோகோ விநியஸ்த சிரஸ்கா அப்படிங்கிறார். சாண்டில் சொல்றாராம். அந்த மாதிரி நம்ம தூங்கணும். இந்த திருநாமத்தில் ஒரு விசேஷம் இருக்கு. பொதுவா எல்லா திருநாமத்திலும் இதை சொன்னவர் சொன்னவர் அப்படின்னு வரும், இந்த விஷயத்தை சொன்னவர் இந்த விஷயத்தை சொன்னவர் அப்படின்னு வரும், விதாயகா சாதகா அப்படிலாம் வரும். இந்த திருநாமத்துல தன்னுடைய ஆராத்ய தேவதையான பெருமாளுடைய திருவடியில தலை வச்சுக்கணும் சொன்னவர் அப்படின்னு வரல, தலை வச்சின்றவர் அப்படின்னு இருக்கு. அவருடைய ஆராத்ய பகவான் ஆராதன மூர்த்தியுடைய திருவடிகளில் தன்னுடைய சிரசை வைத்தவர் அப்படின்னு இருக்கு. சொன்னவன் ஏன் சொல்லலன்னு கேட்டா சுவாமி தேசியனுடைய நித்திரையை பத்தி சொல்லச்ச அவர் அப்படி தூங்கினார் அப்படின்னு ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்கிறது. தேசியனுடைய தேசிக தினச்சரியா ஸ்தோத்திரம்னு ஒண்ணு, தேசியன் தினசரி என்னென்ன அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தாரோ அதை பத்தியான ஒரு ஸ்தோத்திரம் தேசிக தினச்சரியா ஸ்தோத்திரம்னு. அது தேசியனுடைய திருக்குமாரர் சாதிச்சார். ஸ்ரீரங்கத்துல தேசியன் எழுந்திருக்கும் போது அவருடைய நித்திய கர்ம அனுஷ்டானங்களை எல்லாம் தேசியனுடைய நித்திய கர்ம அனுஷ்டானங்களை எல்லாம் தொகுத்து வச்சு அந்த தினசரியா ஸ்தோத்திரம் சாதிச்சிருக்க. அதுல கடைசியில சொல்ற விஷயம், ஹிருட்புண்டரீகே வரதம் சதாரம் நிவேஷ்ய தற்பாத சதோஜ யுக்மே ஆபத்ய சித்தம் சசுகம் சயானம் ஆராதையே தேசிகம் அஸ்மதீயம். ஹிருட்புண்டரீகே வரதம் சதாரம், தன்னுடைய ஹிருதயத்துல வரதராஜ பெருமானை உள்ள ஏல பண்ணி, தற்பாத சரோஜ யுக்மே அவருடைய திருவடி தாமரைகள்ல தன்னுடைய சிரசை வச்சுன்னு தூங்கிட்டு இருக்கக்கூடிய தேசிகனை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு கடைசியில சொல்ற. அப்போ தேசிகனுடைய ஆராத்திய மூர்த்தியாக வரதராஜ பெருமான் எழுதியிருந்தார். அந்த வரதராஜ பெருமான் வெளியில இருக்கார், வெளியில ஆத்துல பெருமாள் சன்னிதியில இருக்கார். அந்த பெருமானை ஹிருட்புண்டரீகே தன்னுடைய ஹிருதத்துல ஏல பண்றாராம். அவர் சிவராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி தான் ஆராதனம் பண்ணிட்டு இருந்த பெருமானை தன் ஹிருதயத்துக்கு கொண்டு வரார். நிவேசியா ஹிருதயத்துல கொண்டு வந்து வச்சு தத்பாத சரோஜ யுக்மே, அப்போ அவருடைய திருவடி தாமரைகள்ல தன்னுடைய சிரசை சமர்ப்பிச்சுண்டு அவர் தூங்குறார் அப்படின்றது. இது தேசியனுடைய திருக்குமாரரே அழகா நேர பார்த்து சாதிச்ச விஷயம் இது. அதனால அதையும் நமக்கு குறிப்பா உணர்த்தற மாதிரி இந்த திருநாமத்துல பெருமாளுடைய திருவடிகளிலே தன்னுடைய சிரசை வைத்தவர் என்று மாத்திரம் இருக்கு, வைப்பதை சொன்னவர் அப்படின்னு இங்க சொல்லல. அடுத்த திருநாமம், நித்ராரம்ப சேதகாரிய மாதவ தியான கீர்த்தனஹா. நித்ரா ஆரம்பத்துல மாதவ தியானம் பண்ணணும், தூங்கும்போது மாதவன தியானம் பண்ணணும் அப்படின்னு. நடுவில் நித்ராட்சேதம், நித்ரை விட்டு போச்சுன்னா அப்ப என்ன பண்ணலாம், ஒருத்தன் தூங்கிட்டே இருக்கான் நடுவில் தூக்கம் விட்டு போச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் கேட்டா, அழகா ஒரு விஷயம் சொல்ற, பார்த்தீங்க 12 மணிக்கு கண்ணு முடிச்சுட்டுனா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அழகா ஒரு விஷயம் சொல்ற, மறுபடியும் தூங்க வேண்டியது இல்லை. ஏன்னா தூக்க வேண்டிய காலம் தானே அது, ஆனால் தூங்க வேண்டியது இல்லை. தூக்கம் வரலையே அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அப்ப எழுந்து பெருமாள் தியானம் பண்ணலாம், யோகம் பண்ண வேண்டியதுதான், பெருமாளை தியானம் பண்ண வேண்டியதுதான். பெரியவாள்லாம் சோஸ்தபானம் சொல்லுவா, ராத்திரி வேலை தூக்கம் எல்லாம் அதையும் பார்த்துருக்கேன். ராத்திரி வேலை தூக்கம் எல்லாம் எழுந்து உட்காந்து தயாசதம் சொல்லுவான். எதா எதா நித்ரா விச்சேதா ததா ததா தமேவ தியாயேதே சங்கீர்த்தே ச தானி நாமானி புனா ஆ நித்ராகமனாத்து. மறுபடியும் தூக்கம் வர வர என்னென்ன சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் தூக்கம் வரைச்சு தூங்கிடலாம். நான் இதான் சொல்லி, அப்புறம் தூக்கத்தை விடக்கூடாது. தூக்கம்ங்கிறது அதான் அப்போ நடக்க வேண்டியது. அது நடுவில் ஏதோ காரணத்தினால தூக்கம் தடைபட்டு போனா அப்பவும் பகவானை தியானம் பண்ணி மறுபடியும் தூங்கணும். அதுவும் மாதவன்னு சொன்னார், ஏன்னா தூங்கும்போது மாதவனை ஸ்மரிக்கணும்னு முன்னாடியே பார்த்தோம். பிரயாணமாக கிளம்பும் போது கேசவனை ஸ்மரிக்கணும், வெளியில கிளம்பும் போது ஆகாரம் பண்ணும்போது கோவிந்தரை ஸ்மரிக்கணும், தூங்கி எழுந்தபோது ஹரியை ஸ்மரிக்கணும், தூங்கும்போது மாதவனை ஸ்மரிக்கணும் அப்படின்னு சௌனகர் சொன்னதை அடிக்கடி பார்க்கணும். அதனால இப்ப மாதவன், மாதவன் லட்சுமி பத்தின்னு அர்த்தம், தூங்கும்போது லட்சுமி பத்தியான பகவானை ஸ்மரிக்கணும். லட்சுமி பத்தி எப்படி லட்சுமியும் பத்தியமா பெருமாள் தாயாரோட சேர்ந்து இருக்காரோ அந்த மாதிரி நாம இப்ப தாயார் மாதிரி பெருமாள் கிட்ட சேர்ந்து இருக்கோம், பெருமாள் அணைச்சின்னு இருக்கும். அதனால அந்த லட்சுமி பத்தி என்ன நினைச்சுட்டு நடுவில் எப்பாவது தூக்கம் விட்டு போனா கூட மறுபடியும் அந்த மாதவனையே தியானம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து தூக்கத்தை தொடரணும். அப்படி இல்ல பிராம முகூர்த்தாவதி சாரஸ்வத ஸ்ரோதசைவ விஸ்ரமாந்தரிதஸ்ய யோகஸ்ய அவசாரா. அழகான விஷயம் என்ன கேட்டா, தூங்குறது உட்பட ஒரு யோகத்துல சித்திருக்கிறப்போ, அதனால பிராம முகூர்த்தத்துல மறுநாள் கார்த்தால பிராம முகூர்த்தத்துல இவன் எழுந்திருக்கிற வரைக்கும் யோகம் நடக்கிறதாம். கார்த்தால தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு ஹரி தியானம் பண்ணிட்டு ஹரிய ஸ்மரிச்சுட்டே எழுந்துக்கிறான் இல்லையோ, அப்ப யோகம், அதுதான் அபரராத்திர யோகம் அப்படின்னு முதல்லயே பார்த்தோம். அதாவது ராத்திரி தூங்கும்போது ஆரம்பிச்ச யோகம் இருக்கும் இல்லையா, அது தொடர்ந்து மறுநாள் காத்தால வரைக்கும் வந்து மறுநாள் அந்த யோகத்தை முடிச்சு அதுக்கப்புறம் தான் அபிகமனம் ஆரம்பிக்கிறது. அதனால தூக்கம் உட்பட யோகத்துல சேர்த்து வச்சிருக்காரு. அப்படி ஆச்சரியமான இந்த யோகத்தை பத்தி, அதுலயும் குறிப்பாக நித்திரையை பத்தியும் இத்தனை திருநாமங்கள்ல சொல்லியிருக்க, 662 திருநாமம் வரைக்கும் ஆச்சரியமா இருக்கு. 663 அடுத்ததுல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.